రమానుదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం చక్రీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతస్త వితరాణి త్రినాయ మేనే అస్మద్గురో భగవతోస్త దేయకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతి సర్వం ఇదేవ నియమేన వదన్వయానాం ఆద్యస్యన కులపతే కులాభిరామం శ్రీమత్సదంగ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరత్స మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణదోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థకం శ్రీచటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువళిదినాడెన్றும் తెంకురుహూరென்றும் மறுவினைய வன்பொருளென்றும் அருமரேகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மாத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிதேன் இன்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று சேர்ந்த வெறும் கீர்த்தி ராமானுதமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாந்தி கடும் தோடை முதலரங்கர் வன்புகள் மேலாந்த தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தப்பனறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடீந்து தத்வேரித ஸ்ரீமத்தி துருகேசமத்தடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாத்மையா சுதிசிர சூரியசாரத்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாச்சிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் ப்ரபத்யே. சந்திரமானை விட்டு பிரிந்த நிலையிலே இருக்கக்கூடிய பராபுஷ நாயகியானவர் பட்சிகளை எல்லாம் தூத்து அனுப்புகிறார் என்பதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே பட்சிகள் என்றால் ஆச்சாரியர்கள், பட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் ஆச்சாரியர்களுக்கு இருக்கு என்பதாக அதற்காக ஒரு ஸ்லோகமே சாதித்திருக்கார் சுவாமி. சத்ரி பவ்யான் சுவாச்சா என்று ஆரம்பித்து பட்சிகள்லாம் மதுரமான வாக்குடையவை, ஆச்சாரியர்களும் மதுரமான வாக்குடையவர்கள், பட்சிகள்லாம் அழகான நடத்தை உடையவை, ஆச்சாரியர்களும் அழகான ஆச்சரணம் அனுஷ்டானம் ஆச்சாரம் இதெல்லாம் உடையவர்கள், பட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவை, ஆச்சாரியர்களும் அழகாகவே இருக்கிறார்கள், திவ்யமான திருமேனியோடு கூட ஆச்சாரியர்கள் வந்து அவதாரம் செய்து அழகாக இருக்கிறார்கள். அப்படியாக இன்னும் எத்தனையோ விதமாக சத்ரி பவ்யான் சுவாசா பட்சிகள்லாம் எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடியவை, ஆச்சாரியர்களும் எப்பவுமே பாகவதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். பட்சிகளுக்கு ரெண்டு பட்சங்கள் இருக்கு, ஆச்சாரியர்களுக்கும் ஞானம் அனுஷ்டானம் முதலானதாக ரெண்டு பட்சங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி பல அர்த்தங்களை சொல்ற அப்படி அதனால பட்சிகளை தூது அனுப்புவது அப்படிங்கிறதுக்கு சாபதேசமாக இந்த அர்த்தங்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடம் போய் எம்பெருமானிடம் நம்மளுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறோம். அவர்கள் நம் நிலைமையை பெருமாளிடம் எடுத்துச் சொல்ல அதுதான் சரணாகதி என்பதாக அது எனக்கு ஒன்றும் கிடையாது, உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறான், அதனால நீர் வந்து இவனுக்கு ரட்சகனாக ஆக வேணும் என்பதாக ஆச்சாரியன் தானே சரணாகதி செய்து இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவிடம் சேர்த்து வைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். வைத்தான் இப்பவும் இந்த பட்சிகள் கிட்ட இந்த நாயகியானால் அதைத்தான் சொல்ல எம்பெருமான்கிட்ட போய் சொல்லணும் என்னன்னா வேற எந்த கதையும் சொல்ல வேண்டாம், என்னுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுங்கள் கூறும் என்பதாக சொல்லுகிறார். கிளிகளையும் மண்டுகளையும் தூது விட்டார் என்பதாக பார்த்தோம். இப்பொழுது நாலாவது பாகனம். மதுவாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள் ஊமது உண்ண செல்லில் இணையேனை பொய் செய்த கன்றா மாமதுவார் தந்துழாய் முதி வானவர் கோனை கண்டு யாம் இதுவோ தக்கவாறு எண்ண வேண்டும் கண்டீர் உங்கள்தான். என்னுடைய தோட்டத்திலே இங்கே இருக்கக்கூடிய முல்லை கொடிகள் அதன் மேலே இருக்கக்கூடிய குண்டிகளையே நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் நேரே நல்ல தேன் எங்கே கிடைக்கும் என்பதாக தேனை தேடி போவீர்கள். உங்களுடைய மதுரமான வார்த்தைகள் கொண்டு அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேனை உண்ணுவதற்காக நீங்கள் போகும்போது அந்த போகிற இடத்திலே எம்பெருமான் கண்ணன் இருப்பார். அவன் மகா பாபியான என்னை விட்டு அகன்று போனவன், என்னை பொய் செய்து அகன்ற போனவன், ஏதோ மாயாஜாரங்கள் எல்லாம் பண்ணி நான் உன்னையேதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்பதாக சில மாயாஜால வார்த்தைகளை சொல்லி இறுதியிலே ஒரு பொய் செய்து என்னை விட்டு அகன்று போனவன், அவனுடைய முடியிலே திருத்துழா இருக்கும், அந்த திருத்துவகையிலே மா மது தேன்கள் நிறைந்திருக்க அந்த தேனை நீங்கள் வந்து உண்ணுவதற்காக நீங்கள் போவீர்கள். அப்பொழுது அந்த நித்தியசூரி நாதனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கண்டு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், எனக்காக ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். என்ன என்றால், இதுவோ தக்கவாறு, இது நியாயமா? ஒரு பெண்ணை இவ்வளவு படுத்தலாமா? இது சரியாகுமா, நியாயமாகுமா, உம்முடைய கிருபைக்கு ஏற்றதாகுமா என்பதாக எம்பெருமான் தனிவிலே சொல்ல வேண்டும் என்று துண்டுகளை பார்த்து அருள் செய்கிறார். நீங்கள் பூமது உண்ண செல்லில் என்பதாக ஆரம்பித்து புல்லான் பேசியிருக்கேன். என் முல்லைமேல் தும்பிகாள் அப்படின்னு, என் முல்லைமேல் தும்பிகாள் அப்படின்னு தும்பிகளை கூப்பிடுகிறார். தும்பி பக்திகள் சொன்னதாக நிறைய பேர் பார்த்திருக்கலாம். என் முல்லை அப்படின்னா என்னுடைய நான் வளர்க்கக்கூடிய முல்லை கொடிகள் மேலே இருக்கக்கூடிய தும்பிகளே அப்படின்னு. தங்காத்துல தங்க தோட்டத்துல முல்லை கொடியில இருக்கக்கூடிய தும்பி அப்படின்னா தனக்கு பரம சுகிருத்தாக இருக்கும், தனக்கு ரொம்பவும் வேண்டியதாக இருக்கும் என்பதாக நினைக்கிறாராம். அதனாலதான் பிள்ளான் சொல்ல, பரம சுகிருத்துகளாய் தன் உள்ளே தெளிலே வந்து இருந்த தும்பிகளை நோக்கி செல்லுகிறாள் அப்படின்னு. ரொம்ப வேண்டியதா இருக்கும், ஏன்னா நம்மாத்துல இருக்கக்கூடிய வஸ்து எல்லாமே நமக்கு வேண்டியது தானே. நம்மாத்துல ஒரு கிரகம்னு ஒண்ணு இருந்தால் அந்த கிரகத்துல எத்தனையோ ஜீவராசிகள்லாம் வந்திருக்கும், சாதாரணமா இருக்காது. ஒரு பூனை வந்து போயிட்டு இருக்கும் வச்சுக்கோங்க, என்ன அந்த பூனையை நம்மாத்த பூனை அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் கிரகத்துல, எறும்புலேருந்து ஆரம்பிச்சு எறும்பு இருக்கும், கொசு இருக்கும், புழு இருக்கும், பூச்சி இருக்கும், எலி இருக்கும், பல்லி இருக்கும், கரப்பு இருக்கும், எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. நம்ம கிரகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு மாத்திரம் கிரகம் இல்லை, எத்தனையோ விதமான ஜீவராசிகளுக்கு கிரகம். தோட்டம் இருந்துட்டுனா கேட்கவே வேண்டாம், அதுல எத்தனையோ பட்சிகள், இந்த மாதிரி தும்பிகள் போல சின்ன சின்ன பூச்சி பட்சிகள், இந்த மாதிரி எல்லாமே அநேகம் இருக்கும். அதுல இவளுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடித்ததாக இருக்கிறபடினாலையும், இவள் இருக்கிற இடத்திலே இவளுக்கு சொந்தமான இடத்திலே வந்து அந்த தும்பி இருக்கிறபடினாலையும் அதை பார்த்து தன்னுடைய வார்த்தையை அது செய்ய போகிறது என்கிற ஒரு காரணத்தினாலே என் முள்ளைகள் தும்பிகள் அப்படின்னு சாதிக்கிறார். தன் முல்லைகள் மேலே வந்து இருந்தவாறு தனக்கு பரம சுகிருத்துகளாக பாவித்து சொல்லுகிறாள் என்பதாக சாட்சாத்மன் தெரிகிறார். இந்த திருவாயிரத்துடைய ஆக்கியான எனக்கு பரம சுகிருத்து எங்காத்துக்கு இப்போ வந்துட்டு உங்களோ எந்த இடத்துல இருக்க கூட எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்கள், நீங்கள் எனக்காக இந்த காரியம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்படி சுகிருத்துகள்னு ஆயாச்சுன்னா உடனே உபகாரம் தானே, உபகார பலம் மித்திரம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் மித்திரன்னு சொன்னா உபகாரம் தான் பலம் மித்திரம். ஏமா மித்திரன் மித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம், நான் உனக்கு ரொம்ப அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வேண்டியவர், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்லையே. நண்பர் அப்படின்னா யார் வந்து உதவி செய்ய வேண்டிய சமயத்திலே உதவி செய்கிறாரோ அப்பதான் அந்த நண்புக்கு நட்புக்கு பிரயோஜனம் இருக்கும். அதனால உபகார பலம் மித்திரம், அபகாரம் சரி லட்சணம். சரி சத்ரு அப்படின்னா அபகாரம் பண்ணுவார், மித்திரன் அப்படின்னா உபகாரம் பண்ணுவார். இதுதானே அதனுடைய லட்சணமே அப்படிதானே இருக்கு, இதுதான் அதனுடைய பலன். நெட வெறும் சென்று சொல்வதில் பலன் இல்லை என்பதாக வரும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுக்ரீவனை பார்த்து சொல்லுகிறார். சுக்ரீவன் சொல்றான், எனக்கு இந்த உபகாரம் பண்ணி கொடுக்க வேணும், வாலி சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா. அப்பதான் பெருமாள் சீர்த்தியே சொல்றார், இப்ப நம்ம ரெண்டு பேரும் வந்து சகாசலாக ஆயிட்டோம், சுகத்துகளாக ஆயிட்டோம், இதே உபகாரம் பண்ணாம இருக்க முடியாது. சுகிருத்துனாலே உபகாரம் பண்ணாதான் சுகிருத்து, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கட்டாயம் செய்கிறேன் என்பதாக சொல்றேன். அந்த மாதிரியாக இந்த பரம சுகிருத்துகளாக, அதுவும் பரம சுகிருத்துகளாக அப்படிங்கிற பரம சுகிருத்துகளாக தன் முல்லைகளிலே வந்திருந்த தும்பிகளை நோக்கி சொல்லுகிறாள், அதனால எனக்காக நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், இன்னும் வேண்டாம் எனக்காக நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் பூமது உண்ண செல்லும் போது பூவில் இருக்கக்கூடிய தேவர்களை உள்ளுவதற்கு போவீர்கள் இல்லையா, அப்போ போகும்போது நான் சொல்ற இந்த காரியத்தை செய்யுங்கள், அங்கே எந்திரவானை பார்த்து அவரிடம் என் நிலைமையை எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு. பல முல்லை பூக்களிலே நீங்கள் தேனை சாப்பிடுவதற்காக நீங்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தூமதுவாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள், தூமது உண்ண சொல்லில் தூமது வாய்கள் கொண்டு அப்படின்னா, அதான் எம்பெருமான் கிட்ட இதை சொல்லணும். நல்ல தூய மதுவை உடைய வாய்கள், உங்களுடைய வாய்களை கொண்டு எம்பெருமானிடம் இதை சொல்லணும் அப்படிங்கிற. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு இந்த அர்த்தத்துல ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன்னா பூமது உண்ண செல்லில் அப்படின்னா இனிமேதான் தேன் சாப்பிட போக போறது, இந்த தும்பிகள் எல்லாம் இது வரைக்கும் சாப்பிடல. அதனால நீங்கள் உங்க தூய மது உடைய உங்களுடைய வாய்களாலே எம்பெருமானிடம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனா இன்னும் மதுவே சாப்பிடலையே, இன்னும் தானே சாப்பிட போக போறது அப்படின்னா, அதனால அதுக்கு வேற விதமா அர்த்தம் சாதிக்கிற. தூ மது அப்படின்னா பரிசுத்தமான மதுவை உடைய அப்படின்னா, அனவத்தியங்களாய் மதுரங்களான பேச்சுக்களை உடைய என்று அர்த்தம் அப்படின்னு சாதிச்சுட்டார். இங்க மது தான் சாப்பிட போறது, அப்ப இப்ப மதுங்கிறது அதனுடைய வார்த்தை. உங்கள் வாய்களிலே நல்ல தேன் இருக்குமே, சில பேர் வந்து இனிமையாக பேசினால் அவள் வாயிலே தேன் இருக்கிறது என்பதாக சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரீதியில தும்பிகளே உங்கள் வாயிலே தேன் இருக்கிறது, அதனால் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள்னாலே எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும் என்பதாக அர்த்தமாம். அதற்கு தூமது வாய்கள் கொண்டு வந்து என் முல்லைகள் மேல் தும்பிகாள், தூமது உண்ண செல்லில் என்ன பண்ணணும் கேட்டா, இணையேனை பொய்கை அகன்ற மாமதுவார் தன் சுதாய் முடிவானவர் கோனை கண்டு, அந்த வானவர் கோனாக இருக்கக்கூடியவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதாக தெரிகிறார். அயர்வரும் அமரர்கள் திவ்ய படிகத்திலே துணையில் தாசின் உபாகதராயிருந்த அவர்களாலே அலங்கிருதனாயிருந்த அவனை கண்டு அப்படின்னு, அவன் திருக்குழலில் திருக்குழாயின் மது வெள்ளத்தை உங்கள் தூமுது வாய்கள் கொண்டு பருகி, பின்னை நேர போனோம் அங்க போய் பூமது அந்த அவனுடைய திருக்குழலிலே இருக்கக்கூடியது திருக்குழாய், அந்த திருக்குழாயிலே இருக்கக்கூடியது தேன், அந்த தேனை நன்கு பருக வேண்டும், அதுக்கப்புறம் சொன்னா போதும் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லும் போது இந்த அர்த்தம் சொன்னோம் வச்சுக்கோங்க, பிள்ளான் சாதிக்கிற அர்த்தம், இந்த அர்த்தம் சொன்னா தூமது வாய்கள் கொண்டு அப்படிங்கிற அர்த்தம் ஒட்டி போகும். அதாவது நீங்கள் என்ன பண்ணோம் கேட்டா, நீங்கள் தூமது உள்ள போகும்போது அங்கே எம்பெருமான் இருக்கிறான், மாமதுவார் தன்னந்துவார் மீது வானவர் கோன் அப்படின்னு நித்தசீர்கள் நாயகனான எம்பெருமான் இருக்கிறான், அவனுடைய பெருமுதியிலே இருக்கக்கூடிய பெரு துழாயிலே மாமது இருக்கிறது, நிறைய மது இருக்கிறது, அந்த மதுவை நீங்கள் முதலிலே உண்ண வேண்டும், பிறகு சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை வச்சுன்னா தூமது வாய்கள் கொண்டு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது, தேன் வாயிலானே சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அர்த்தமும் ஒட்டி போகும் இந்த அர்த்தத்தில். அதனால ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம் என்பதாக தெரிகிறது. அதனால அவன் திருக்கோழில் திருத்துழாயின் மது வெள்ளத்தை உங்கள் தூமது வாய்கள் கொண்டு பருகி அப்படின்னார். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நித்திசூரிய நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு குணைர் தாசிய முபாகதராயிருந்த நித்திசூரியெல்லாம் எம்பெருமானம் ஈடுபட்டு அவருக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். நாங்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும், ஏன்னா நாங்கள் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு கடனேன்னு செய்கிறியா, எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசர்களாக தானே நேர போய் வலிய போய் கைங்கரியம் செய்கிறார்களாம். லக்ஷ்மண பெருமாள் தன்னை பற்றி சொல்லும் போது குணை தாசமுபாதிதா என்று சொல்றார். அதாவது லக்ஷ்மண பெருமாள் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய தம்பி தானே, தம்பியானபடினாலே அவருக்கு தாசர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் எல்லாருமே. அப்ப வந்து ஆஞ்சநேயர் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தார். ஏன் கேட்ட ஜேஷ்டன் அப்படின்னா அவர் ஜேஷ்ட பிராதா பிதிருசமஹா அப்படின்னு தெரியுது. ஜேஷ்ட பிராதனானவன் அண்ணாவாக இருக்கக்கூடியவர், பிதாவுக்கு சமமானவர், தம்பியானவர் அவருக்கு தாசனாக இருக்கக்கூடியவர், அதனால தாசனாக இருந்து கைங்கரியம் பண்றதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்படி நினைச்சிருவாங்க தப்பு இல்ல. ஆனா உண்மையில என்ன கேட்டா குணைர் தாசம் உபாகதா, நான் வெறும் சொருபத்தினாலே மாத்திரம் தாசன் அப்படின்னு இல்லை, குணங்கள்னாலையும் நான் தாசன், அதான் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு நான் வந்து தாசபாவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அப்படி இடைபெருமாள் எப்படி ஆனால் ஒருபத்தினாலே எம்பெருமானுக்கு தாசன் மாத்திரம் இல்லாமல் குணங்கள்னாலும் எம்பெருமானிடம் ஈடுபட்டு தான் தாசனாக இருக்காரோ அது நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார். நான் வந்து நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படின்னு திருமந்திரத்திலே சொல்லியிருக்கார், பல சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கார். அதனால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், பெருமாளுடைய சௌந்தரிய சௌந்தரிய வாத்தல்ய மாத்தவ முதலான குணங்கள் எல்லாம் ஈடுபட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணால் அது நமக்கு பரம போஷமாக இருக்கும். அதனாலதான் எப்ப பெருமாள் 14 வருஷம் கைங்கரியம் பண்ணாலும், காத்துல இவர் ஒருத்தரா கைங்கரியம் பண்ணாலும் எந்த விதமான அவருக்கு குறைவும் இல்லை. குறைவுனா என்ன போர் அடிக்கிறதுன்னு ஒன்றும் எதுவுமே கிடையாது. கைங்கரியம் பண்றாருன்னா 14 வருஷம்னா எத்தனை நாள் கைங்கரியம் பண்ணிருப்பார்? கைங்கரியம் தவிர வேற கிடையாது அவருக்கு. ஆனால் எம்பெருமானிடம் அப்படி ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணன அப்படின்னாலே அவருக்கு பரம போக்கியமாக அது இருந்துதான். அந்த மாதிரி நித்தியசூரிகளும் சதா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தா கூட அவர்களும் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசரர்களாக இருந்து கைங்கரியம் பண்ணிக்கிறார்களாம். அதனாலே அவர்களுக்கும் பரம போக்கியனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவனா. அதனாலே மாமுதுவார் கண்ணன் துழா தன் துழாய்மொழி வானவர் கோனை கண்டு அப்படி வானவர் கோன் அப்படின்னு சொல்ற அந்த எம்பெருமானை பற்றி இன்னொரு வார்த்தை, இணையனை பொய் செய்து அகன்ற என்னை, நான் மகாபாபியான என்னை ஒரு பொய் சொல்லி ஒரு மாயாஜாலத்தை சொல்லி என்னை விட்டு பிரிந்து போனானே அவனிடம் பொய் சொல்லு என்பதாக சொல்லுகிறார். வாக்கியஹீனையான எனக்கு சம்ஸ்லேஷம் என்று ஒரு இந்திரஜாலத்தை காட்டி என்னை அகன்று திருநாட்டிலே திருவாமணி மண்டபத்திலே அயர்வரும் அமரர்கள் திவ்ய பரிஷத்திலே வினயதாசி உபாகதராயிருந்த அவர்களாலே அலங்கிருத்தனாயிருந்த அவனை கண்டு இதை விட்டு போனவன் எங்கே போயிருக்கா ஆச்சரியமா சௌகரியமாக ஒரு இடத்திலே திருநாட்டிலே திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமான் இருக்கானான். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவண்டத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் திருமாமணி மண்டபம். அயர்வரும் அமரர்கள் திவ்ய பரிஷத்திலே அங்கு அயர்வரும் அமரர்களான முக்கிய சிறிகள் அவர்களுடைய பரிசத்து அப்படி அவர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ணி குணர் தாக்கத்தை அடைந்தவர்கள் கைங்கரியம் பண்ணி இருக்கு அங்கே ஆனந்தமாக அவர்களாலே அலங்கிருத்தனாய் அவர்கள எம்பெருமானுக்கு அலங்காரமா இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கண்டு அவன் திருக்குழலில் திருத்துழாயின் மதுவெள்ளத்தை உங்கள் தூமது வாய்கள் கொண்டு பருகி பின்னையே போய் அவன் திருக்குழலில் இருக்கக்கூடியதும் பார்ப்பான். அதனால பாவியேனை பொய் செய்த அன்ற என்று சொல்லும்போது இணையேனே பொய் செய்த அன்ற என்று சொல்லும்போது இணையேன் அப்படின்னா எம்பெருமானை விட்டு பிரியக்கூடிய ஒரு பாபத்தை செய்தவர் என்பதாக இருக்கும், ஒரு பாக்கியம் இல்லாதவர் என்பதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இணையேனை பொய் செய்து டாக்டர் சுவாமி சாதிக்கிறார். அவன் சொன்னதெல்லாம் மெய் என்று இருக்கைக்கு ஹேதுவான பாபத்தை உடையவள் அப்படின்னு அவன் பொய் சொன்னா கூட அது மெய் அப்படின்னே நான் நினைச்சிருக்கேன். அறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு அப்படிங்கிற குலசேகராழ்வார், நீ பொய் சொல்றேங்கிறது தெரியும், தெரிஞ்சே உன்னுடைய பொய்யை கேட்டு உன் மேல ஆசை வைத்திருக்கிறேனே அப்படின்னு அந்த குலசேகர நாயகனுடைய பாத்திரம். அப்போ கண்ணன் சொல்றது பொய் தான் தெரியும், நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன் ஒரு கோபிகாஸ்திரியிட்ட போய். அவளுக்கு தெரியும் அவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு, ஆனா கூட அந்த பொய் அவளுக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு கண்ணன் சொன்னான்னா அது பிடிச்சிருக்கு. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கோபிகாஸ்திரியிட்ட சொல்றான். அந்த பெண்ணுக்கு அது பொய்யும் தெரியும், எனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் சொல்றான் ஆனால் என்னை தவிக்க விட்டு போவான் அப்படின்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சா கூட அந்த பொய் மிகவும் திருப்பி இருக்கிறது. கண்ணன் அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தையை திருப்பி இருக்கதான். இது எதனால பொய் பொய்யும் தெரிஞ்சாச்சுன்னா அதை உதறி தள்ள வேண்டாமோ? அப்படி உதறி தள்ள முடியாமல் அந்த பொய்யை பொய்யும் தெரிஞ்சு அதை கேட்டு இருக்கக்கூடிய அதை கேட்டு நம்பி இருக்கக்கூடிய பகவான் வருவானோ என்று காத்து இருக்கக்கூடியவள் நான், அதனாலே பாக்கியம் இல்லாதவள் நான் என்பதாக தெரிகிறார். பாக்கியஹீனையான எனக்கு சம்சேகம் என்று ஒரு இந்திரஜாலத்தை காட்டி ஒரு மாயா ஜாலத்தை பண்ணான் கண்ணன், உன் கூடையே நான் இருக்கேன் என்பதாக சொல்லி அவளுடைய கூடையே இருந்து பின்னே அவளை விட்டு பிரிந்தாள். அவளுக்கு பிரிவை பிடிப்பதற்காகவே அவளோடு கூட இருந்தாள் என்று சொல்லும்படியாக இருக்கிறதா. ஒரு கடைசியில எங்க இருக்கான்னு இப்ப திருமாவனை மண்டபத்திலே சௌக்கியமாக நித்தியசூரிகள் நாயகனாக ஆனந்தமாக இருந்திருக்கானே. நீங்கள் நேர போய் அவன் திருக்குழலின் திருக்குழாயின் மதுவெள்ளத்தை உங்கள் தூமுது வாய்கள் கொண்டு வருகி அப்படின்னு நன்னா பருகிவிட்டு பிறகு என்ன பண்ணணும் கேட்டார். உண்மை ஒருத்தி இன்று ஆசைப்பட்டு கூப்பிடா நிற்க அவளை நினையாது இருக்கும் இதுவோ உம்முடைய கிருபையாவது என்று அவன் சன்னி நீ சொல்ல வேணும். அவன் திட்டமே நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இருந்தா அப்படின்னு கேட்டா, இதுவோ தக்கவாறு இதுவோ யாம் தக்கவாறு அப்படின்னு நாம்னா இதுதான் நாம இப்படிதான் செய்யறதா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நமக்கு ஏற்றதுதானா இது என்பதை சொல்லு. இதுனா எது அப்படின்னு கேட்டானா, இப்படி இவளை இவள் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்க, உன்னையே உனக்காக காத்துக் கொண்டிருக்க, அவளை நினைக்காமல் நித்திய சூரியனுடைய பரிசத்திலே வந்து அவர்கள் ஆனந்தத்தாலே உபகாரங்கள் எல்லாம் பண்ண அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவனை மறந்து இருப்பது இதுதான் சரியா அப்படின்னு. இப்படி நித்திய சூரி சேவிகனாய் சந்தாப லேசமும் இன்றிக்கே அதிசீதளமான மகரந்த சிந்தி மாலா அலங்கிருதனாய் இருந்து கொண்டு இரக தாபார்த்தையான இவளை ஈகத்தும் நிலையாதிருக்கிற இதுவோ யாம் தக்கவாறு அப்படின்னு. இதை ஒண்ணு கூட நினைச்சு கூட பார்க்காமல் நித்திசூரி பரிசத்துல நம்ம சொந்தமா இருக்கோம், நமக்கு என்ன இப்ப என்ன குறை அப்படின்னு அவர்கள் பண்ணி ஒரு கைங்கரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆனந்தமா இருக்கிறேன், இதுதான் நமக்கு ஏற்றதா, நாம் இப்படிதான் இருப்போமா அப்படின்னு சொல்றாரு. இதுவோ யாம் தக்கவாறுன்னா நாம் அப்படின்னு தன்னையும் சேர்த்து சொல்றான். பொதுவாக இந்த மாதிரி வார்த்தை லோகத்துல உண்டு அப்படின்னா யாரா ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நல்லா யோசிச்சு பாருங்க நாம இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, நீ இப்படி செய்யலாமாங்கிறதையே கொஞ்சம் கௌரவமா சொல்லுச்ச, நமக்கு இது தேவையா, நாம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, நீ இப்படி பண்ணலாமான்னு அர்த்தம். அதே ரீதியிலே ஒரு உபகார ரூபியாக தன்னையும் சேர்த்து கொண்டு யாம் தக்கவாறு, இதுவோ யாம் தக்கவாறு, நமக்கு இது தகுந்ததா, நம்மளுடைய கருணைக்கு இது தகுந்ததா, அவளை நினையாதிருக்கும் இதுவோ உம்முடைய கிருபையாவது. இதுதான் மகா கிருபாவான் அப்படின்னு பெயராச்சே, மகா கருணாமூர்த்தி என்று பெயராச்சே, உம்முடைய கருணைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டாமா, அவள் உண்மை கூப்பிட்டுக் கொண்டே இருக்க நீ அவளை நினையாமல் சுற்றுச்சூழல் வருடத்திலே ஆனந்தத்திலே இருப்பது சரியாக இருக்குமா என்பது தக்கவாறு அப்படின்னா இது தகுந்த ஒரு வரியா தகுந்ததா என்பதாக இருக்கும். யாங்குவோ தக்கவாறு என்ன வேண்டும் கண்டு என்ன வேண்டும்னா என்று சொல்ல வேண்டும், யாம் இதுவோ தக்கவாறு என்று எந்தனவாரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும், நுங்கத்து நுங்கத்து இப்படி சொல்ல வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்லணும் அர்த்தம். என்ன வேண்டும் கண்டீர், இதை போய் சொல்லுங்க பாருங்களேன் அப்படின்னு, கண்டி என்ன பாருங்களேன்னு சொல்ல இல்ல, நீங்கள் போய் இதை சொல்லுங்க பாருங்க இப்படி சொல்ற மாதிரியான அர்த்தம். அதாவது கட்டாயம் செய்யணும் என்பதாக இருக்கும், இது செய்யாமல் இருக்க வேண்டாம், நேரே போய் எந்திரமானை பார்த்து அங்கே நீங்கள் இந்த விஷயத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கும். இதுவோ உம்முடைய கிருபையாவது என்று அவன் தன்னையிலே சொல்ல வேண்டும் என்று தனக்கு பரமசூரத்துகளாய் தன் முல்லைகளிலே வந்திருக்கிற தொம்பிகளை நோக்கி சொல்லுகிறாள் அப்படின்னு. இந்த பாட்டுல இந்த தொம்பிகளை நோக்கி சொன்னால் பார்த்தோம், ஆனால் இதுல என்ன கேட்டா, உங்களுக்கு வந்து நான் என்ன கொடுக்கிறேன், எப்படி போயிட்டு வந்தான்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்ன ஏதெல்லாம் விஸ்தாரமா சொல்லல, இந்த கூட ஆழ்வார் தாற்பயமா அப்படி ஏதாவது இருக்கும்னு வியாக்கியானத்துல அழகா சொல்ற வழக்கம் போன பார்த்து நாம பார்த்தோம். அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, நீங்கள் இப்படி செய்தால் இதுவோ தக்கவாறு அப்படின்னு அவன் கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த என்னுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய முல்லையிலே வந்து நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதையும் சேர்த்து விட்டுக்கோம், இப்படி இவ்வார்த்தை சொல்லவே அப்படி இந்த வார்த்தையை சொல்லணும், இது சொல்லாத போது அவன் வாரான் ஆகையாலே என் விரகம் விகனம் போகாமையாலே அபிவிருத்தா பரிந்தானாக என்கிற இடத்திலே என்னுடைய தாபத்தாலே என் முல்லை கதிகளும் தாங்களும் சரிதையா இருக்கானே அவற்றிலே உங்களுக்கு புஷ்பரசம் கிடையாதொழியும் அப்படின்னா, நீங்க போய் சொல்லலைன்னா என்னுடைய விரக தாபத்தினாலே முல்லை கொடி எல்லாம் வாடி போய் மொத்தமாக கடைசியில் உங்களுக்கு தேன் இல்லாமல் போயிடும். அதே நீங்கள் அவரிடம் போய் சொன்னீர்களானால் அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டு அந்த சந்தோஷத்தினாலே நான் ஆனந்தமாக இருக்க என்னுடைய சன்னிதியிலே இருக்கக்கூடிய உள்ளைக்குறைகளும் ஆனந்தமாக பூத்து மலர்ந்து அதெல்லாம் இருக்கு, அதுல நிறைய தேன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க நீங்களும் மதுவானம் பண்ணிக்கொண்டு இருக்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து ஒரு அர்த்தம் தவிர்க்கிற. அதனாலே நீங்கள் கட்டாயம் போய் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், சொல்லி கொள்ள வேண்டும் என்பதாக செல்விகளை பார்த்து சொல்லுகிறாள். உங்கத்து யான் உரைத்தேன் வம்மின் யான் வளர்த்த கிளிகாள் எங்கத்துள்ளூர்ந்து வந்து இணையேனை நெஞ்சம் கவர்ந்த செங்கற்கருமுகிலை செய்யவாய் தெழும் கற்பகத்தை எங்கு சென்றாகினும் கண்டு இதுவோ தக்கவாறு எண்ணினே. நான் வளர்த்த கிளிகளே நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் இங்கிருந்து எம்பெருமானை தேடி போங்கள், அவன் சிவந்த கண்ணை உடைய கோபத்தாலே சிவந்த கண்ணை உடைய கருத்மானை வாகனமாக கொண்டவன், அப்படி கருட வாகனத்திலே வந்து என்னுடைய மனசை அபகரித்தவன், சிவந்த கண்ணினன், கார் முகில் போன்ற நிறத்தன், சிவந்த திருவாயை உடையவன், இறந்ததான கற்பக விருட்சம் போன்றவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் நெஞ்சம் கவர்ந்த எம்பெருமான். அவன் எங்கு இருந்தாலும், திருநாட்டிலே இருந்தாலும், அதுவரையும் நீங்களும் சென்று அவனை பார்த்து அவனிடம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இதுவோ தக்கவாறு, இது நியாயமா, இப்படி செய்யலாமா என்பதாக அவனிடம் சொல்லுங்கள். உண்மை புரிந்து ஒருத்தி படாத பாடுபட்டுக் கொண்டிருக்க நீ இப்படி செய்யலாமா, உம்முடைய கிருபைக்கு இது பொருந்துமா என்று சொல்லுங்கள். இந்த அர்த்தம் உங்கற்கு யான் உரைத்தேன் யான் வளர்த்த கிளிகாள் அப்படின்னு இந்த கிளிகளை சொல்லி, யான் வளர்த்த கிளிகாள் அப்படின்னு, நான் வளர்த்த கிளிகளே, நான்னா யாரு அப்படின்னா, நான் போன பாட்டுல சொல்லியிருக்கார், பாக்கியம் இல்லாதவளான நான் என்பதாக சொல்லியிருக்கார், வினையேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அப்படி பாக்கியம் இல்லாத நான் வளர்த்த கிளிகளாச்சேன், அதனால எனக்கு இந்த உபகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. நல்ல பாக்கியசாலியான ஒருத்தர் தான் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பட்சிகள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜந்துக்கள், அவருடைய பரிசரங்கள், அவர் எல்லாருமே ஆனந்தமாக இருக்க முடியும். இவள் பாக்கியம் குறைவாக இருக்கக்கூடியவர்னா அப்ப அவளை சேர்ந்த பரிசரங்களுக்கும் ஆனந்தம் எல்லாம் குறைவா போகும், ஏன்னா இவர்கிட்ட வந்தா எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது கிளிகளே, நான் எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்கும்போது, அந்த பாக்கியசாலியாக நான் இருக்கும்போது நீங்கள் இருந்தால், அப்போ உங்களுக்கும் பலவிதமான லோகங்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்திருந்து கொடுப்போம், நல்ல அடிசில் பால் அடிசில் இதெல்லாம் சேர்த்து கொடுப்போம், நீங்களும் ஆனந்தமாக பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் பாக்கியம் இல்லாத நான் வரத்த கிளிகளாகிட்டீர்கள், நீங்கள் எந்திரமானை புரிந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால இப்ப என்ன பண்றேன் கேட்டா உங்களையும் அனுப்ப வேண்டியதாக இருக்கு, எனக்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தமா. யான் வளர்த்த கிளிகள் அப்படின்னு நீங்கள் வாங்கள், உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு. உங்களுக்கு யான் உரைத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னை காட்டிலும் ஆர்த்தராயிருக்கிற உங்களுக்கு, நீங்கள் இப்படி ஆர்த்தராயிருக்க உங்களை காரியமாகிறது இஷ்டமோ என்று கருத்து நான் உரைக்கிறேன், வாருங்கள். அதாவது என்னை காட்டிலும் உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்னா, எனக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை தன் கஷ்டமாக நீங்கள் நினைத்துக் கொண்டு வருத்தப்படுகிறீர்களே, எனக்கு அத்தனை வேண்டியவர்களாக இருக்கிறீர்களே, அதனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இவளை ஜீவிப்பிக்கும் உபாயம், இவளை பிழைக்க வைக்கும் உபாயம் என்ன என்று செய்திகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கான். என்னமோ இவள் நேற்று மாதிரி இல்லையே, முன்பு மாதிரி இல்லையே, இன்னைக்கு ரொம்ப வசனத்துல இருக்காளே, அப்ப இவளை நாம் என்ன சொல்லி இவளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு செய்திகள் எல்லாம் யோசிக்கிறதா. அதனால அப்படிப்பட்ட கிளிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யோசிக்கொண்டும் வேண்டாம், நாம் சொல்லுகிற காரியத்தை செய்யுங்கள் போரும் என்பதாக சொல்லுகிறார். இவளை நாம் ஜீவிப்பிக்கும் உபாயம் ஏதோ என்று சிந்தைப்படாத உங்களுக்கு ஒரு உபாயம் நாம் சொல்ல கேட்க வாருங்கள் என்றபடி, உங்களுக்கு யான் உரைத்தேன், யான் வளர்த்த கிளிகள் அப்படின்னு சொல்லும் இத்தன் பார்க்கிறீங்களா, ஏன்னா வாங்கோ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டா வச்சுக்கோங்க, நேரம் சொல்லிட்டா வச்சுக்கோங்க சாதாரணம், ஆனா அதுக்கு முன்னாடி ட்வீட்டுக்கே போட்டா வச்சுக்கோங்க, வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நாளா காத்துருக்கேன், இல்ல நான் வளர்த்து எனக்கு ரொம்ப வேண்டியவர்களாச்சே, அதனால நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா, அப்ப ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறார் என்பதாக அர்த்தம். அர்ஜுன் கிட்ட கண்ணன் சொல்றான், நீ என்னுடைய சகா வாச்சியங்கிறதுக்காக உனக்கு இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த விஷயம் முக்கியமான விஷயம் என்பதாக, அந்த மாதிரி கிளிகளாச்சு, அந்த கிளிகளை கிட்ட விஷயத்தை சொல்லாம நேர விஷயத்த சொல்ல வேண்டியதான், எனக்காக நீங்கள் போங்கள், போய் எம்பெருமானிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நான் வளர்த்த கிளிகளாச்சு, வாங்கோ உங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னு இப்படி எல்லாம் பூர்வ வீட்டுக்கு பலமா போட்டு சொல்லப்படுறால இவருடைய கௌரவம், அந்த விஷயத்தினுடைய கௌரவம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு யான் உரைத்தேன், யான் வளர்த்த கிளிகள் அப்படின்னு, எங்கூர்ந்து வந்து வினையேனை நெஞ்சம் கவர்ந்த எம்பெருமான், வினையேனான பாக்கியஹீனையான பாக்கியம் இல்லாதவன என்னுடைய மனசை கவர்ந்தவன், கருடவாகனத்திலே வந்து சேவை சாதித்து என் மனசை கவர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். வெங்கன் கருடவாகனத்தினுடைய கருடவானுடைய கண் இருக்குள்ள அது சிவப்பதாக வெண்மை வெண்மையா இருக்கான், அவன் உஷ்டமா இருக்கான், கருடவானுடைய பார்வை இருக்கு, அந்த பார்வையை பார்த்தாலே தெரியும். ஆமா, கழுகு கருடன் இந்த மாதிரி பட்சிகளுடைய பார்வையே அதே உஷ்ணத்தை கக்கிற மாதிரி இருக்கும், மிருதுவான பார்வை கிடையாது. ஏன்னா மனுஷ பார்வை மாதிரி கிடையாது, நமக்கே தெரியும். ரொம்ப ஆகாசத்துல ரொம்ப அவசரத்துல இருந்தா கூட கீழே ஒரு சின்ன எலி இருந்தா கூட கண்டுபிடிச்சு தீட்சமான பார்வை, கழுகு பார்வைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி கூர்மையான பார்வையை உடையது, அது மாத்திரம் இல்லாமல் வெண்மையான பார்வையும் உடையதான். ஏன்னா அப்படி அந்த பட்சி கர்ப்பமான பட்சிகள் பார்த்தால் காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் குழி கூட எல்லாம் பயப்படும் மொத்தமும். ஏன்னா அவருக்கு அத்தனை பராக்கிரமம் உண்டு, அதனால அதை பார்த்து எல்லாமே பயப்படும், சகல ஜந்துக்களும் பயப்படும். அப்படியே தூக்கி தொத்தி தூக்கி இருக்க முடியும். அதனால சிவந்த கண்களோடு கூட இந்த கருப்பான் தனக்கே உரிய நிலையிலே சிவந்த கண்களோடு கூட கருப்பான் சேவை சாதிக்கிறாரா? இப்ப கருப்பானுக்கு எதுக்காக சிவந்த கண் இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, இந்த எம்பெருமானும் இந்த நாயகியாக சேர்ந்து இருக்கும்போது இதுக்கு யாராவது ஆபத்தை விளைவித்தார்களானால் அவர்களை தான் தன்னாலே பார்த்தே கருப்பான் விளக்கி விட்டுவாராம், குன்னுடுவாராம், கண்ணாலே எரிச்சு விட்டுவார். அதனால அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கருப்பான் மேலே ஏறி வந்து எம்பெருமான் ஒரு நாள் கருட வாகனாக சேவை சாதித்து என்னுடைய மனத்தை அபகரித்துக் கொண்டான். எங்கன் புள்ளூர்ந்து வந்து இணையேனை நெஞ்சன் கவர்ந்த எம்பெருமான் என்னோடு சம்சேசிக்கிற போது நடுவு உள்ள பிரதிபந்தகங்களை நிரசிக்கும்படியான திருஷ்டியை உடைத்தான அப்படிங்கிற. எங்களுக்கு தடையாக யாராவது வந்தான்னா அவர்களை ஒளிக்கிறதுக்காகவே அப்படி பார்த்துருக்காராம் கருத்தான். அப்படி இருக்கக்கூடிய கருத்தவனை ஊருந்து வந்து அவனை மேலே கருட வாகனாக வந்து இப்படி இணையேனை நெஞ்சன் கவர்ந்த என் மனத்தை அபகரித்தவன் அர்த்தம். செங்கண் கருமுகிலை அது மாத்திரம் இருந்தாலும் அவனும் சிவந்த கண்களை உடையவன். இங்க பிரீத்தினாலே வாத்சல்யத்தினாலே சிவந்த கண்ணை உடையவன். கருமுகில் அப்படின்னா காலமேகம் போல கருத்த நிறம் உடையவன் அப்படின்னு. செய்யவாய் அப்படின்னா மிக சிவந்தான வாயை உடையவன் இந்த அர்த்தம். அதாவது என்னோடு பேசுகிற போது அதுல எத்தனையோ பொய்யெல்லாம் கலந்து சொல்ல வேண்டியிருந்தா அது சொல்ற பொய்யெல்லாம் இவன் மனசுல ஏறிச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? பொய் பொய்யும் தெரியும், ஆனால் கூட அந்த பொய்யெல்லாம் அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான்னா எம்பெருமான் வாயை திறந்து பேசும் போது அவனுடைய சிவந்த வாயினாலே வார்த்தைகள் வருகிறது. அந்த வாயினுடைய திருப்பவளை செவ்வாய் அப்படின்னு அந்த திருப்பவளை செவ்வாயினுடைய அழகை இவள் பார்த்து கொண்டு சந்தோஷத்தோடு இருக்கிறபடியினாலே அந்த பொய்யெல்லாம் பொய்யாகவே தெரிவிடுவான். அந்த ஆனந்தத்திலே இவன் தன்னையும் மறந்திருக்கிறாள். செய்யவாய் செதும் கற்பகத்தை அது மட்டும் இல்லாமல் சிறந்த கற்பகம் அப்படின்னு அர்த்தம். கற்பக விருட்சம் போலே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் தன்னையே கொடுக்கக்கூடியவன். கற்பக விருட்சம் கூட தன்னை கொடுக்காது, ஆனால் இது செதும் கற்பகம், இது அது வெறும் கற்பகம், இது செதும் கற்பகம் அப்படின்னா செதும் என்றது அழகியது யோகத்தில் கற்பகம் போல என்றே பாப்பாவை கொடுக்கிற இலக்கண கற்பக விருட்சமாய் இருக்கிறவனை அப்படின்னு அர்த்தம். கற்பக விருட்சத்துல எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனா ஒருத்த என்ன அந்த கற்பக விருட்சமே எது வேணும் அப்படின்னு கேட்டா நீயே எனக்கு வேணும் தானா? அந்த மாதிரியாக கற்பக விருட்சம் உடனே வராது. எல்லாரையும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் தன்னை கொடுக்காது, ஆனா எம்பெருமான் தன்னையே கொடுப்பான் அப்படின்னு. ஆனா தன்னையே தனக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு ஒருத்தரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை சந்த கற்பகம் அப்படின்னா பத்மநாபன் உயர்வோர உயரும் பெருந்திரளோ எத்தரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை சந்த கற்பகம் அப்படின்னு அங்கேயே இதுதான் ஆழ்வார் சொல்ற. இந்த கற்பகம் ரொம்ப விசேஷமான கற்பகம். எல்லாரையும் அங்க இவ்வாழ அவாள இவ்வாழ அந்த வஸ்துவ இந்த வஸ்துவை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் தன்னையே கொடுக்கக்கூடியது. அதாவது கற்பகவருஷம் தேவலோகத்துல எல்லாத்தையும் கொடுக்கும் என்று சொல்வார்கள், ஆனா தன்னையே கொடுக்கக்கூடிய கற்பகம் இந்த எம்பெருமான். அவனை எங்கு சென்றாவது என் கண்டு எங்க எங்க போனாவது அவனை எம்பெருமானை பார்த்து பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும். எம்பெருமான் இதெல்லாம் எங்க இருப்பான்? திருநாட்டிலே இருப்பான்னா, திருநாட்டிலே இருப்பான்னா அப்ப திருநாட்டிலேயாவது போய் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுவோ தக்கவாறு எண்ணினே இது நியாயமா அது இப்படி அவள் நெஞ்சை அபகரித்துக் கொண்டு உம்முடைய நெஞ்சை அவள் பக்கத்திலே ஈரத்தும் வையாமல் தூரப்போர்களோ உமக்கு தக்க பிரகாரம் என்று சொல்லுங்கள். நீங்கள் உன்னால் கேட வாகனத்திலே ஏறிந்து அவளுடைய நெஞ்சை அபகரித்துக் கொண்டு அவள் நெஞ்சை அபகரித்தால் பதிலுக்கு உப்பு நெஞ்சை அவளிடம் கொடுக்க வேண்டாமோ? ஆனால் உம்முடைய நெஞ்சை நீங்கள் பத்மமாக வைத்துக்கொண்டு திருநாட்டிலே எழுந்திருக்கிறீர்கள், என் மனசிலே அவனுக்கு இடம் கொடுக்க கூடாதா என்பதா பிரார்த்திக்கிறேன். உங்கட்டையான் வளர்த்த கிளிகள் உங்கக்குள்ளூர்ந்து வந்து வினையேலை நெஞ்சம் தகர்ந்த செங்கற்கரு முகிலை செய்யவாய் பெடும் கர்த்தகத்தை இங்கு சென்றாகிடம் கண்டு இதுவோ தக்கவாறு எண்ணினே. பிள்ளாண்டை குரூராவலோசன அனல தக்க பிரதிகூல ஜனனான பெரிய திருவடிக்கு தோளிலே ஏறி அருளி வந்து எல்லோடு சம்சிலேகித்து உத்லேகிக்கிற போது அதிபீதளமாய் மிருக சஞ்சீவனமான திவ்ய கடாட்சங்களாலும் அதிமதுரமான பனிமொழிகளினாலும் பெருமேனியில் அழகாலும் ஆத்மதான ரூபமான வரிசங்கத்தாலும் என்னுடைய மனப்பிரபுத்தி சகல கரணங்களையும் அபகரித்துக் கொண்டு போனவனை திருநாட்டிலே சென்றாகினும் கண்டு உம்முடைய தக்கவாறு இதுவோ என்று சொல்ல வேணும் என்று தான் வளர்த்த கிளிகளை குறித்து சொல்லுகிறாள் அப்படிங்கிற நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு இதுல. அதாவது வருத்மான் பத்தி சொல்லும்போது குரூராவலோகன அப்படின்னு குரூரமாக பார்க்கக்கூடியவர், கண்ணாலே எரிக்கக்கூடியவர், அதெல்லாம் பார்த்தோம். அந்த பெரிய திருவடி பெருத்தோ நிலே ஏறி அருளி வந்து என்னோட சம்சேஷித்து அதுக்கப்புறம் என்ன கேட்ட அதி சீதளமாய் சஞ்சீவன், அதாவது என்ன இருக்கா செங்கன் கருமுகினை செய்யவாய் பெரும் கற்பகத்தை என்றாக இருக்கு இல்லையா. அதுல செங்கன் அப்படிங்கிறதுக்கு தாத்பரியம் அதி சீதளமாய் குளிர்ந்த கடாட்சங்கள் என்று அர்த்தம். அது கருமுகில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதி மதுரம் அப்படின்னு, அதி சீதளமாய் மிருக சஞ்சீவனமான திவ்ய கடாட்சங்களாலும் இது செங்கன்கிறதுக்கு அர்த்தம். கருமுகிங்கிறதுக்கு அர்த்தம் அதி மதுரமான பனிமொழிகளினாலும் எரிமேலியில் அழகாலும் செய்யவாய்ங்கிறதுக்கு அர்த்தம் அதி மதுரமான பனிமொழிகள், கருமுகிங்கிறது திருமேனியில் அழகாலும் இந்த மாதிரியான சௌந்தரியம் முதலானதை எல்லாம் காண்பித்து என்னை அபகரித்தவன் அப்படின்னு சொல்லும்போது ஆத்மதான ரூபமான பரிசுங்கத்தாலும் அப்படின்னு, அதாவது பெரும் கற்பகத்தை அப்படின்னா இந்த கற்பகம் எல்லாவற்றையும் கொடுக்கும் தன்மையை கொடுக்கும்னா இங்கே எந்திரமான தன்மையை கொடுத்திருக்கான் இந்த நாயகிக்கு தன்னையை கொடுத்திருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டா பரிசுங்கம் அப்படின்னு இவளை ஆலிங்கனம் பண்ணி இருக்கிறான்னா. அதனால அப்படியெல்லாம் பண்ணி என்னுடைய மனப்பிரபுதி சகல கரணங்களையும் அபகரித்துக் கொண்டு போனவனை அப்படின்ன, அப்படி இணையனை நெஞ்சம் தவறந்த அப்படின்றது நெஞ்சன்னு சொன்னது மனசு மாத்திரம் இல்லை, மொத்தமுமே என்னுடைய மனசு மாத்திரம் இல்லாமல் என்னையே அபகரித்துக் கொண்டவன் அவன் என்பதாக இருக்கும். அதனால் ஆத்மாத்மீயங்கள் அப்படின்னு சொல்றவர்கள் அப்படியாக எல்லாவற்றையும் கவர்ந்த அந்த செயல் கற்பகத்தை எங்கு சென்றாகவும் கொண்டு திருநாட்டிலே போயாவது போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பார்த்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும், எங்கு சென்றாயிலும் கொண்டு உன்னுடைய தத்துவாறு இதுவோ என்று சொல்ல வேணும் என்று தான் வளர்த்த கிளிகளை குறித்து சொல்லுகிறாள் அப்படின்னு இதுக்கு பார்த்ததுதான் முன்னாடியே பார்ப்போம். வீரானந்தமா இருக்கே ஆனால் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், இப்படி அவள் நெஞ்சை அபகரித்துக் கொண்டு உம் நெஞ்சையும் நீ பத்திரமாக வைத்துக் கொண்டிருப்பது நியாயமா என்பதாக. அடுத்த பாசனம் ஆறாவது பாசனம், என் மின்னூல் மாறுவன் என் கரும் பெருமான் என் கண்ணன் தன் மண்ணுமேல் கடல் மேல் தன் துழாய் மொழி நமக்கண் தன் துழாய் நமக்கன்றி நல்கான் மின்கள் என்னும் உம்மையான் கற்பியா கண்மின்கள் என்று உம்மையான் கற்பியா வைத்த மாற்றம் சொல்லி பெண்மின்கள் தீயினையேன் வளர்த்த திரு பூவைகளே. இன்னும் சில பட்சிகள் பூவை என்று சொல்லக்கூடியவை அவற்றை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ பூவைகளே உங்களுக்கு நான் சில விஷயங்கள் எல்லாம் பாடம் சொல்லியிருக்கிறேன், அந்த நான் கற்பித்து வைத்த அந்த வார்த்தைகளை நீங்கள் எம்பெருமானிடம் போய் சொல்ல வேண்டும். அவன் மின்னூல் மார்பன் பிரகாசிக்கக்கூடிய சித்தோபித்தத்தையுடைய பெருமார்பை உடையவன், என் கரும் பெருமான் என் கண்ணன் அவனுடைய நீள் கடல் மேலே தன் துழாய் மாலை நிறை இருக்கிறது, அந்த துழாவை நமக்கன்றி வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான், நமக்கே கட்டாயம் அனுகிரகம் செய்வான். இந்த விஷயத்தையெல்லாம் நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்திருக்கிறேன், இதையே சொல்லி சொல்லி உன்னை படிப்பித்து சொல்லி வைப்பேன் இல்லையா, நீங்கள் இந்த மாற்றத்தையே இந்த வார்த்தையே சொல்லி எம்பெருமானிடம் போக வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். எம்பெருமானிடம் போய் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டியிருக்க இந்த மாத்திரம் சொல்லி செல்லுங்கள் அப்படிங்கிறார். இதை சொல்லிக்கொண்டே போங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதாவது போனப்புறம் எந்திரமாட்ட சொல்லணுங்கிறது இருக்கட்டும், போகும்போது இந்த வாயால சொல்லிண்டே போனோமா. ஏன்னா எனக்காக ஒரு காய்கறி செய்கிறவர்கள் அதை நல்ல ஊற்றத்தோடு கூட இதை சொல்லிக்கொண்டே எம்பெருமானிடம் போய் சேருங்கள் என்பதாக சாதிக்கிறார். இங்க என் மின்னநூல் மார்வன் என் கரும் பெருமான் என் கண்ணன் தன் மண்ணு கடல் மேல் அப்படின்னு எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய முதல்ல என்ன பார்த்தோம்னா, தீவினையேன் வளர்த்த பூவைகள் சிறு பூவைகளே, தீவினையேன் வளர்த்த சிறு பூவைகளே என்பதாக சொல்ற ரொம்ப குரூரமான பாபத்தை உடைய வண்ணான் தீவினையேன் அப்படின்னு. அதாவது என்ன, நானும் எம்பெருமானை பிரிந்து இருக்கேன், மேலும் நானும் உங்களை எல்லாம் சமப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்படியாக எம்பெருமானுடைய பொய்யை நம்பி ஏமாந்து போனவள், எம்பெருமானுடைய பிரியை பெற்றவள், உங்களையும் புரிந்து இருக்க முடியவில்லை எனக்கு, ஆனால் உங்களையும் நான் அனுப்பி வைக்கிறேனே அப்படின்னு தன்னை பற்றி இப்படி நான் சொல்லிக் கொள்கிறான். அப்படி தீவினையேன் வளர்த்து சிறு பூவைகளே, பூவைங்கிறது ஒரு ஒரு பட்சி, அப்படி என்னாலே வளர்க்கப்பட்ட சிறு பூவைகளில் நீங்கள் எனக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும். மின்னநூல் மா அருவன் அப்படின்னு நான் பிரகாசிக்கக்கூடிய யுத்தோபகிதத்தை வெறுத்துக் கொண்டு அதன் மூலம் என்னை அபகரிப்பான் அப்படின்னு அர்த்தம். என் மின்னநூல் மார்வன் அப்படின்னு இருக்கிறதுனால என்னுடையவன்னா என்னை அபகரித்து தன்னுடைய யுத்தோபகித சௌந்தரியத்தை காண்பித்தே என்னை அபகரித்தவன். என் கரும் பெருமான் என் கண்ணன் என் கரும் பெருமான் அப்படின்னா தன்னுடைய திவ்ய ரூபத்தை அதை காண்பித்து என்னை அபகரித்து என்பதாக அர்த்தம். அப்புறம் என் கண்ணன் அப்படின்னு தன்னுடைய கருத்த பெருமையினர் எனக்கு போக்கியமாக்கினவான் கரும் பெருமான் அப்படின்னு இந்திர நீல சதுர்த்தமான பெருமேனி அழகைத்தான் என்னை அடிமை கொண்டவனான என் கண்ணன் தன் சொரூபத்தை எனக்கு போக்கியமாக்கின கிருஷ்ணனானவன் அப்படின்னு. கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சொரூபத்தையே நமக்கு போக்கியமாக நாம் அனுபவிக்கத்தக்கவாறு எம்பெருமான் அவதாரம் செய்தவன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதனாலே எல்லாமே என் கரும் பெருமான் என் கண்ணன், கண்ணனை சொல்லும் போதெல்லாம் என் கண்ணன் அப்படின்னா எல்லாருமே உரிமையை கொண்டாடுவார்கள். என் சென்றானா கண்ணன் கிட்ட அத்தனை ஒரு ஈடுபாட்டினாலே என்னை சேர்ந்தவன் என் கண்ணன் என்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரியாக இந்த என் பெருமான் என் கண்ணன் அவன் தன் மண்ணு நீர் கடல் மேல் தன் சூழாகி அவனுடைய திருடி மேலே இருக்கக்கூடிய குளிர்ந்த திருச்சூழாகி நமக்கன்றி நல்கான், நமக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான், பரம கருணையினாலே அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பான். அதாவது எல்லா நல்ல சாதிக்கிறான்னு கேட்டேன். இப்போ இந்த பக்ஷிகளை வீடு அனுப்பியவர் யான் வளர்த்த சிறு பூவைகளே அப்படின்னு, ஆனால் அந்த பக்ஷிகள் போகலையா? ஏன்னா இங்கேருந்து போய் எம்பெருமான் கிட்ட போய் அவங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்க கேட்கறானோ இல்லையோ, எதில் சொல்றானோ இல்லையோ, அனுகிரகம் பண்றானோ இல்லையோ, யாருக்கு இங்கேயிருந்து அவ்வளவு தூரம் போய் சொல்லிட்டு கடைசியில் ஒண்ணும் இல்லாமல் திரும்பி வரணவா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் தன் சூழாய் நமக்கன்றி நல்கான், தன்னுடைய திருவிழில இருக்கக்கூடிய திரும்ப திருச்சூழாய் நமக்கு தவிர வேற யாருக்கும் அவன் கொடுக்க மாட்டான். அதனால இதையே நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேனே, போது மாத்திரம் இல்ல பல தடவை சொல்லியிருக்கிறேனேங்கிற மேல் கடல் மேல் அப்படி நம்மை சொல்லி வைத்த கற்பியா வைத்த மாற்றம் சொல்லி சென்னின்கள் சொல்லும் போது தன் மண்ணிலே கடல் மேல் தன் துழா என்ன மக்கண்டு நல்கான் அது தன்னுடைய மண்ணு நீழ்கடல், நீழ்கடல் அப்படின்னா நீண்டமான திருவதி அப்படின்னு அர்த்தம். அதிலே மண்ணுனா மண்ணு இருக்கக்கூடிய திருத்துவாய் திருத்துவாய் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடியிலே நீண்ட திருவதி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த திருவடி நம்ம இருக்கிற வரைக்கும் நீண்டு வந்துட்டு தெரியும், அதனால அது நீண்ட திருவதி. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஆசிரியர்களுடைய தலைகள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து அது வரைக்கும் நீண்டு வரக்கூடிய திருவடிகளாம். அதனால நீண்ட திருவடியுடைய நீழ்கடல் மேல் மண்ணி இருக்கக்கூடியது காத்தி இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் தன் துழாய் அதை நமக்கன்று நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். கண்மீன்கள் என்று இதையே கண்மீன்கள் இதையே கற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தம். நான் இந்த விஷயத்தையே சொல்லச்சேன், இதையே கற்றுக்கொள்ளுங்கள் என்று உண்மையான கற்று யாவைத்தா உங்களுக்கு நான் எத்தனை தரம் பாடம் எடுத்திருக்கேன், எத்தனை தரம் உங்களுக்கு கிளிகளோடு பேச்சு பாடம் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் இதுதானே, இந்த வார்த்தையை சொல்லி இதையே சொல்லி சொல்லி எதிர்வாண்டம் பொங்கல் இவளை திரும்பி நான் அதாவது இவளை இப்படி தவித்து வைத்தது, பிரிய வைத்து தவித்து வைத்தது, இதுவோ தக்கவாறு என்பதாக முன்னாடி சொன்ன வார்த்தைகள் அதையே சொல்லிக் கொண்டு நீங்கள் போங்கள், அவன் சன்னிதியிலே போங்கள், அங்கே போன பின்பு சொல்லுகிறோம் என்று இடாது சொல்லிக்கொண்டே போங்கள் என்றபடி அங்கே போனப்புறம் எந்திரவான இங்க சேர்த்துக்கணும் அவ்வளவுதானே. அப்படி இல்லை, இது இந்த வேட்டை சொல்லிக்கொண்டே போங்கள், இந்த பெண் மின்னுநூல் மா அருவன் இதுவோ தக்கவாறு என்று சொல்ல வேண்டும் என்று தான் வளர்த்த பூவைகளை அபேட்சிக்க என்னையும் அவை போகாதிருந்தவாறே இந்த பூவைகளை பார்த்து எந்திரமான போய் சொல்லுங்கள் இதுவோ தக்கவாறு சொல்லுங்கிற. ஆனா அவ போல ஏன் போல யோசித்து பார்த்தார் நாயகியானவர். மேல போனா கூட எந்திரமான் கேட்பானோ மாட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவை போலே அப்படிங்கறத நினைச்சிருந்தா. ஆனா அப்படி இல்லை, நம் அபேட்சிகளும் அவன் செய்தவளாவது செய்வது என்ன என்று போகாதிருந்தனவாக கொண்டு அப்படிதான் நினைக்க வேண்டாம். என்னுடைய கண்ணன் தன்னுடைய திரு கடல் மேலே இருக்கக்கூடிய கண்டுழாயை நமக்கன்று நல்கான், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான், ஆகையினாலே கட்டாயம் போக வேண்டும் என்பதாக சொல்லுகிறாளான். நம் அபேட்சிதம் அவன் செய்தவளாவது செய்வது என்று போகாதிருந்தனவாக கொண்டு அசங்கே திவ்ய பூஷண பூஷணமான திவ்ய ரூபத்தையும் தன்னையும் எனக்கே தேசியமாக பரிதப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என் கண்ணன் என் மண்ணுநீர் கடல் மேல் தந்துதாய் நமக்கன்று நல்கான், ஆகலால் தீண்டு என சொல்லுங்கள், ஆனால் இப்பவே கல்வி போங்கள் என்பதாக காத்திருக்கிறேன். மொத்தமாக அவன் அந்த திருவடியை திருவாயை நமக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான் என்பதாலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறையை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எனக்காக போக வேண்டும் என்பதாக கவனித்தார். அதனால் மீண்டும் எனக்கு செல்லுங்கள், இப்போதே போங்கள் என்பதாக அர்த்தம். கண்மெண்கள் என்று உண்மையான் கற்பியா வைத்த மாற்றம் சொல்லியே கண்மெண்கள் தான் கற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம். மாற்றம் அப்படின்னா வாய்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். அந்த வாய்ச்சொல்லை சொல்லிக்கொண்டே செண்மெண்கள் தீவினையேன் வளர்த்த சிறு பூவைகளே இந்த பட்சிகளை பார்த்து ஏதோ உங்களை தூக்கம் அனுப்பும்படியாக நான் ஒரு வினை பண்ணியிருக்கிறேனே, உங்களோடு ஆனந்தமாக இருக்க ஒரு பாக்கியம் எனக்கு இல்லாமல் உங்களையும் என்னை விட்டு பிரிய வைத்து எனக்காக தூக்கு போக வேண்டும் என்று சொல்ல வைக்கிறவராக சொல்லும்படியாக நான் இருக்கிறேனே அப்படின்னு தன்னையே நின்று கொள்கிறார். அப்போ என் மின்னுநூல் மார்கன் அப்படிங்கிறது அதனால ஒரு வார்த்தை, அதாவது பிராட்டி ஈடுபட்டது எம்பெருமாருடைய உத்யோபவித்தோடு கூட இருக்கக்கூடிய திருமார்களே அப்படின்னு வைதிகமான திருமார்கள் உத்யோபவித்தங்கிறது எம்பெருமானுக்கு ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடியதா. நம்முடைய யஜ்யோபவித்தம் போல அல்ல, நம்முடைய யஜ்யோபவித்தங்கள் எல்லாம் ஆபரணம்னு இது சொல்ல முடியாது. என்ன கேட்டா சாஸ்திரம் அப்படின்னா அப்படின்னா அதான் யஜ்யோபவித்தோடு கூட தான் எல்லாமே செய்யணும். எந்த அவதாரமோ எந்த பிரியாணமும் யஜ்யோபவித்தம் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. அப்ப எந்திரமான செய்தி யஜ்யோபவித்தம் கேட்டா அந்த யஜ்யோபவித்தம்ங்கிற பூனலானது அவனுக்கு அழகு சாகம் தான். அதனால அப்படி இருக்கக்கூடிய யஜ்யோபவித்தம் பிரகாசிக்கக்கூடிய திருமாரிய இவன் அப்படின்னு தான் ஈடுபட்ட விஷயத்தையும் இங்கே நாயகியானவர் அருள் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இதனுடைய ஸ்லோகத்தினுடைய தாற்பரியம் இருக்கும் சுவாமி தேசியின் தாற்பரிய ரத்னாவளி சாகித்ய ஸ்லோகம் ஆயுதசுபகதயாஜிஷ்ணுசாரத்யயோகாத் தன்னுடைய உபய விபூதியும் தன் அடியார்களுக்காக ஆக்கியிருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே சொல்லிடுவார். மாலைகளோடு கூடி இருக்கக்கூடிய தேவ தேவனாக இருக்கக்கூடிய எந்திருமான் அப்படின்னு சொன்ன, அதாவது மா மதுவார் தன் துழாய் முடி வானவர் போனை கண்டு அப்படின்னு சொல்லுவார். அத தன் துழாய் முடி சொல்றதுனால மாலையை தரித்து கொண்டிருக்கிறான். தேவேசன் தேவதேவன் அப்படிங்கிறதுனால நித்தியத்தீர்களுடைய நாயகன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அதனால அதை சொல்ற கருட ரத்த தையா அடுத்த பக்கத்தை அந்த பக்கம் வெண்கள் சிந்தூர்ந்து வருது என்பதாக கருட வாகனத்திலே எம்பெருமான் வந்தவன் விரோத நிரசனம் பண்ணக்கூடியவன் என்பதாக அர்த்தம். அதை பார்க்கிறேன் பக்ஷபாதாது தன்னுடைய அறிவர்களிடம் பட்சபாதம் உண்டு. கட்டாயம் அதாவது திருத்துழாய் நமக்கன்றி நல்கான் அப்படின்னு சொன்னாலும் எதிர்வாண்டிய திருத்துவர் நமக்கு கட்டாயம் கொடுப்பான், கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் அடியாளனிடத்திலே எப்பவும் கருணை உடையவன், அவனிடம் பட்சபாதம் உடையவன். ஆனால் வேற யாருக்கும் கொடுக்காமல் நமக்கே கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லி வைத்தேனே என்பதாக இந்த வசதிகளை பார்த்து சொன்னா இல்லையா. அதனால ஆச்சரித பட்சபாதம் அப்படின்னு ஒரு குணம் எந்திருவான். தன்னை ஆச்சரித்தவர்களிடம் பட்சபாதம் காண்பிக்கக்கூடியவன் எந்திருவான், அவர்களுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எந்திருவான் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும். அதனால அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த எந்திருவான் தான் தன்னுடைய உபயோகி ஊதியையும் தன் அடையாளனுக்காக ஆழ்த்தி வைக்கக்கூடியவன் அப்படிங்கிற உபயத்தையும் இங்கே சுவாமி நம்மாழ்வார் பாதிக்கிறாராம். ஆழ்வார் எந்திருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.